ननु वीडचिकद नकुरा ननु वीडचिकद नकुरा ननु वीडचिकद नकुरा ननु வீடச்சிகத நல்குரா நனு வீடச்சிகத நல்குரா நனு வீடச்சிகத நல்குரா ரமாட்டாபிரமூ வீடச்சி கத ரமூ வீடச்சி கத ரமைய ரம கோதண்டி ரம முனிகி விஸ்வாசமுனு ಶ್ವಾಸ ಮೂರೋ ಪಾಟಿ ಮುನಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಮೂರೋ ಪಾಟಿ ಆನಿ ಬದಲ ಕೂರ